Om. ஜீவன்முக்த லக்ஷணம். ஜீவஷிவ சமாயுக்த ஞானாஜ்ஞான சமாசம ஏகானேக சமஶ்சைவ ஜீவன் முக்தஸ்ஸ உச்யதே. ஏகம் ப்ரஹ்ம ஜகத் ஸர்வம் அகண்டம் பாசதே சதா அநாதி பாந்தி பூதானி ஜீவன் முக்தஸ்ஸ உச்யதே. ஏகதா பஹுதா சைவ த்ருஷ்யதே ஜலசந்திரவத் ஆத்மவத் ஸர்வமேகம் து ஜீவன் முக்தஸ்ஸ உச்யதே. ஸர்வபூத ஸமம் ப்ரஹ்ம பேதோ பேதோ ந வித்யதே. ஏகமேவாதி பஷ்யந்தி ஜீவன் முக்தஸ்ஸ உச்யதே. கர்மா கர்ம ந பஷ்யந்தி ஸர்வ கர்ம விமோசகம். நிஷ்கர்ம கர்ம கர்த்தாரம் ஜீவன் முக்தஸ்ஸ உச்யதே. லோப மோஹ பரித்யக்த ஆஷா பாஷ விவர்ஜித சுகம் துக்கம் ந ஜானாதி ஜீவன் முக்தஸ்ஸ உச்யதே. கர்ம முக்த க்ரியா முக்த நித்ய முக்த சிதாத்மக காய மாயா பரித்யக்த ஜீவன் முக்தஸ்ஸ உச்யதே. திவா ராத்ரி ந ஜானாதி தார புத்ராதிகம் சமம் தயா தோஷௌ மிருது பாஷ்யம் ஜீவன் முக்தஸ்ஸ உச்யதே. காமனா கார்ய நிர்தோஷ கார்யா கார்ய வ்யவஸ்தித ஸ்வஹிதாத்மனி சந்துஷ்ட ஜீவன் முக்தஸ்ஸ உச்யதே. குணதோஷா பரிச்சின்னஹ குணா குண பரீக்ஷக குணத்ரய விஹீனஶ்ச ஜீவன் முக்தஸ்ஸ உச்யதே. சந்துஷ்ட சகலாவஸ்தஹ சதானந்த சுகாத்மக சர்வலோக ப்ரியம் பாஷ்யம் ஜீவன் முக்தஸ்ஸ உச்யதே. பூர்ணானந்தோஹமஸ்மீதி பூர்ணானந்தோஸ்மி சர்வதா. பூர்ணாத் பூர்ணதரம் யேன ஜீவன் முக்தஸ்ஸ உச்யதே. ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தீநாம் சாட்சி தேஹ சதுஷ்டயம் சர்வசாட்சி நிராலம்ப ஜீவன் முக்தஸ்ஸ உச்யதே. ஏகாத்ம பாவனாதேவ யதி பாவம் நஹி நஹி லோகாந்தஶ்சைவ மேகாந்தஹ ஜீவன் முக்தஸ்ஸ உச்யதே. சாந்தி விருத்தி க்ஷமா பூர்ணஹ சாந்திர் தாந்திர் முஹுர் முஹுஹ பக்தி பாவம் பரித்யஜ்ய ஜீவன் முக்தஸ்ஸ உச்யதே. ஆனந்தமகிலம் சர்வம் ஆனந்தேதி சிதாத்மகம் ஆனந்தம் பரமானந்தஹ ஜீவன் முக்தஸ்ஸ உச்யதே. தத்பதஸ்ய ததாத்மானம் த்வம் பதஸ்ய சிதாத்மகம் அசி பதே சதா மக்னம் ஜீவன் முக்தஸ்ஸ உச்யதே. நிர்தூதஞ்ச நிராபேக்ஷம் ஜிதசங்கம் ஜிதேந்திரியம் ப்ரதாபப்புருஷம் யேன ஜீவன் முக்தஸ்ஸ உச்யதே. ப்ரஜ்ஞானம் ஹ்ருதயாவர்த்தம் விஜ்ஞானம் க்ருதமானசா அஜ்ஞானம் ஶ்ருங்கலாச்சேத்யம் ஜீவன் முக்தஸ்ஸ உச்யதே. த்ருஷ்யா த்ருஷ்ய ஸமம் சைவ த்ருஷ்டா த்ருஷ்ட ஸமம் ததா தர்ஷனே புத்தி ஸ்தாதவ்யம் ஜீவன் முக்தஸ்ஸ உச்யதே அயமாத்மா சிதத்யக்ஷம் அஹமஸ்மீதி பாவனா சர்வபாவ விஹீனஶ்ச ஜீவன் முக்தஸ்ஸ உச்யதே அஹம் பாவம் ந க்ருஹ்ணீயாத் அஹம் கர்த்தா கதாச்சன அஹங்காராதீதமானம் ஜீவன் முக்தஸ்ஸ உச்யதே ஜீவன் முக்த இதி வ்யாக்யா வ்யாக்யானம் ச பரம்பரம் தத்தேன கதிதம் வ்யாக்யா ஜீவன் முக்தஸ்ஸ உச்யதே ஜீவன் முக்தஸ்ஸ உச்யதே இதி ஸ்ரீ தத்தாத்ரேய முனி விரசிதம் ஜீவன் முக்த லக்ஷணம் சம்பூர்ணம். ஓ